கேட்டியா ஆசையா இருக்குமா? அவ பூரா சொன்னாரா போறம்பு நீ ஒண்ணாலும் பத்தாதடி ரோஜா பூஜைகத்தால் ராஜா நான் சாந்திட்ட முன்னே எங்கிட்டு நிக்காதடி இந்த பாவை இந்த கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூஜைகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்ட முன்னே எங்கிட்டு நிக்காதடி நல்லா இருக்கா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை கரெக்டா பண்ணிருக்க மாதிரி இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒன்ன மாதிரி என்ன மாதிரி பேட் பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன எல்லாம் பார்த்தா பிடிக்காது சாரை பார்க்க பார்க்க பிடிக்குமா? பார்த்தாலே பிடிக்காதுங்கிற அப்புறம் அப்புறம் பார்க்க பார்க்க பிடிக்கும். வினா வினா ஒரே வினா விடாமலே எகும் வினா நிறை புரா ஒரே கனா இறைவனா மனிதனா செல்லும் நீடல் நீட்டன் வெள்ளம் ஏ